ನವ್ಯವಾಗೀಶ ಯೋಗೇಂದ್ರಂ ಹಯಾಸ್ಯಪದ ಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಾರ್ಯಂ ಭಧಾಮಸ್ವಾತ್ಮಸಂಪದಂ ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ಹೈಗ್ರೀವದೀವ ಪಾದುಕಾ ಸೇವಕ ಶ್ರೀಮದಭಿನವ ವಾಗೀಶ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರ ಬರಕಾಲ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮೋ ನಮಃ. ಶ್ರೀಶೈಲ ವಂಶೋದ್ಭವ ಸೋಮಯಾಜಿ ನಾರಾಯಣಾರ್ಯಾತ್ ಸಮಸ್ತಬೋಧಂ ತತ್ಪೌತ್ರಮೀಡೇ ವರದಾರ್ಯಸೋನಂ ಆಢ್ಯಂ ಗುಣೈರ್ಯಜ್ಞವರಾಹವರ್ಯಂ ಶ್ರೀಮದೇ ಯಜ್ಞವರಾಹ ತಾತಯಾರ್ಯ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ದೇವಾಧಿನಾಥ ಕಮಲಾಪ್ರತನೇಶ ಪೂರ್ವಾಂ ದೀಪ್ತಾಂ ತರಾಂ ಮಕಲಭೂಷಣನಾಥ ಮುಖ್ಯೈಹಿ ರಾಮಾನುಜಃ ಪ್ರಭೃತಿಭಿಃ ಪರಿಭೂಷಿತಾಗ್ರಾಂ ಗೋತ್ರೀಂ ಜಗಂತಿ ಗುರು ಪಂಕ್ತಿಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. ದಿಶಂತು ಮೇ ದೇವ ಸದಾ ತ್ವದೀಯಾಃ ದಯಾತರಂಗಾನುಚರಾಃ ಕಟಾಕ್ಷಾಃ ಶ್ರೋತ್ರೇಷು ಪುಂಸಾಮೃತಂ ಕ್ಷರಂತೀಂ ಸರಸ್ವತೀಂ ಸಂಶಿತ ಕಾಮಧೇನುಂ. ವಿಶ್ವಾಸ ವಿಷ್ಣುಪದ ಭಕ್ತಿ ವಿರಕ್ತಿ ಶೂನ್ಯಂ ವಿಭ್ರಷ್ಟಕೃತ್ಯಮಪಿ ಮಾಂ ವಿಷಯೇಷು ಸಕ್ತಂ ವಿದ್ವತ್ಸಭಾನುಗತಿ ಯೋಗ್ಯಮಿಹಾದಧಾನೋ ವೇದಾಂತ ಸೂರಿಚರಣೋ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಜೀವನಂ ಜಗತಾಂ ಜೀಯಾತ್ ಕಿಮಪ್ಯಪಹತ ಸ್ಪೃಹಂ ಸ್ವತಂತ್ರಂ ಸರ್ವತಂತ್ರೇಷು ವೆಂಕಟೇಶಾಹ್ವಯಂ ಮಹಃ. ಮನ್ನು ಮದಳಿ ಜನಮಂಡಂಗುಡಿದಾನ್ ವಾಳ ಮಾರ್ಗಳಿ ಮಾದ ಕೇಟ್ಟ ನಾಳಿಲ್ ವಂದು ತುಂಡು புகழ் தொண்டரடி பொடியே நீமன் துழாய் மாலை பனியடிமி செய்து நாளும் தென்னரங்க மனவாளர் கண்பு மிகச்செப்பிய நத்திருமாலை நாற்பத்தைங்கும் பன்னிய நல் திருப்பள்ளி எழுச்சிப்பத்தும் பழவடியேனுக்கருள் செய் பரிந்தினியே. சிவபதியான சர்வேஸ்வரன் ஆழ்வார்கள் ரூபத்துல அபினவமாக ஒரு தசாவதாரம் பத்தவதாரம் பண்ணி வேதார்த்தங்களை பிரகாசம் பண்ணோன்னு திருவுள்ளம் பத்தி ஒரு ஒரு ஆழ்வாரா அவதாரம் பண்ணான். இன்னைக்கு மார்கழி மாசம் கேட்ட நட்சத்திரமா இருக்கு. தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய திருநட்சத்திரம். இன்னைக்கு அந்த ஆழ்வாரை பத்தி சில விஷயங்கள் அனுபவிப்போம். இந்த உபன்யாசத்தை மூணு பகுதிகளா அடியன் பிரிச்சுண்டு விஜ்ஞாபனம் பண்றேன். முதல் பகுதி ஆழ்வாருடைய சரித்திர சுருக்கம். ரெண்டாவது பகுதி திருமால திருப்பள்ளி எழுச்சி ஆழ்வாருடைய ரெண்டு பிரபந்தங்கள்ல இருக்கிற சில பாசுர அனுபவம். மூணாவது பகுதி சில விசேஷமான அனுபவங்கள் இதிலிருந்து பார்ப்போம். ஆழ்வார் மார்கழி மாசத்தில் அவதாரம் பண்றார். கண்ணன் கீதையை அனுகிரகிக்கிறச்சே மாசானாம் மார்கஷீர் சோகம் அப்படின்னு மார்கழி மாசமாக இருக்கேன்னு கீதையில சாதிக்கிறார். அப்பேற்பட்ட வசத்தியான மார்கழி மாசத்துல கேட்ட நட்சத்திரத்துல இந்த ஆழ்வார் வனமாலாம்சமாக அவதாரம் பண்றார். வனமாலாம்சம் அணியாயுதங்கள் அடியவர்கள்னு தேசிகன் சாதிக்கிற ரீதியில ஆழ்வார் பெருமாளுடைய வனமாலாம்சமாக அவதாரம் பண்றார். திருமண்டங்குடி அப்படிங்கிற கஷேத்திரத்துல நாடாதமலர் நாடி நாள்தோறும் நாரணன் தன் வாடாத மலரடி கீழ் வைக்கவே அப்படின்னு நம்ம ஆழ்வார் சாதிச்ச ரீதியில ஆழ்வார் விடாத நந்தவன கைங்கரியங்களை ரங்கநாதனுடைய நியமனத்தை மேற்கொண்டு நந்தவனம் அமைச்சு புஷ்ப கைங்கரியத்தை நித்தியம் பண்ணிட்டு வரார். இந்த ஆழ்வாருடைய சரித்திரத்துல சில ஐதிஹ்யங்கள் சொல்றா. அந்த ஐதிஹ்யம் என்னன்னா, ரங்கநாதனும் ரங்கநாச்சியாரும் இந்த ஆழ்வார் இவ்வளவு சிஷ்டரா நித்தியபடி தனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வர்றாரு, இவரை எப்படியான பரீட்சிக்கணும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் திருவுள்ளம் பற்றினதாகவும், அதுக்கு ஏத்த மாதிரி தேவதேவி அப்படிங்கிற ஒரு ஸ்திரீய ஆழ்வார் பக்கல்ல அனுப்பி வச்சு ஆழ்வார் அந்த ஸ்திரீக்கு மயங்கிறாரா இல்லையா அப்படின்னு பார்க்கிறதாகவும், அந்த ஸ்திரீக்கு அப்புறம் மயங்கி ஆழ்வார் தன்னுடைய கைங்கரியங்கள் எல்லாம் விட்டுட்டு அந்த ஸ்திரீ விஷயத்திலேயே ஈடுபட்டு இருந்தார்னும், அதுக்கப்புறம் இதெல்லாம் உண்மை இல்ல, ஸ்திரமான விஷயம் இல்ல, ரங்கநாதன் கைங்கரியம் தான் ஸ்திரமானது அப்படிங்கறது தெளிந்து மறுபடியும் ரங்கநாதன் கைங்கரியத்துக்கே திரும்பினார் அப்படின்னு ஒரு ஐதிஹ்யம் சொல்றா. இந்த விஷயத்த நாம கொஞ்சம் சர்ச்சை பண்ணணும். இந்த மாதிரி ஆழ்வார் விஷயத்துல சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆச்சாரியால் சாதிச்சிருக்கிற விஷயத்தை அடியன் விஞ்ஞாபிக்கிறேன். தொண்டடிப்புடி ஆழ்வார் மத்த ஆழ்வாரை விட கொஞ்சம் ஜாஸ்தியா மத்த மதங்களை கண்டனம் பண்ணிருக்கார். அது ஒரு காழ்ப்புணர்ச்சியினால இப்ப ஏற்பட்ட பழிய ஆழ்வார் மேல சொல்றாளா அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு, ஆழ்வார் இப்படிப்பட்ட விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தா நம்ம பூர்வாச்சாரியார்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாராங்கிறது சந்தேகம். அதனால ஆழ்வார் பண்ணிருக்க மாட்டேருங்கிறது இதுல இருந்து தெளியறது. இதே விஷயம்தான் திருமங்கை ஆழ்வார் விஷயத்துல சொல்றச்சே. திருமங்கை ஆழ்வார் நாகப்பட்டினத்துல புத்த விஹாரத்துல அந்த புத்தனுடைய சுவர்ண சிலைய கொண்டு வந்து திருடி கொண்டு வந்து மதுரை ஸ்ரீரங்கநாதனுக்கு அமைச்சர்னு சொல்றா. அது சத்தியமான விஷயம் கிடையாது. ஏன்னா ரங்கராஜஸ்தவத்துல பராசர பட்டர் சொல்றச்சே, ஜிதபாஹ்ய ஜினாதி மணி பிரதிமா அபிவைதிகயன் இவ ரங்கபுரே மணிமண்டப மணிமண்டபவ பிரகணான் விததே பரகால கவி பிரணமேமஹிதான் அப்படின்னு சாதிச்சிருக்கார். இந்த ஸ்லோகத்துல ஜித அப்படின்ற பதத்தை எல்லாரும் கவனிக்கணும். ஜித அப்படிங்கிற பதத்துக்கு ஜெயித்து ஜெயிச்சு அப்படின்றது அர்த்தம். யார ஜெயிச்சுன்னா இந்த பாஷ்யர்களை பௌத்தர்கள் எல்லாம் வாதத்துல ஜெயிச்சு ஆழ்வார் அந்த புத்த விஹாரத்துல இருக்கக்கூடிய புத்த சிலையை எடுத்துட்டு வந்து ரங்கநாதன் கைங்கரியம் பண்றார். இப்படி ஜெயிச்சு ஆழ்வார் கொண்டு வந்ததுக்கே ஆழ்வாருக்கு மேல திருமங்கை ஆழ்வாரை போல் திருடி திருமதி கைங்கரியம் செய்தேனோ அப்படிங்கிற மாதிரியான துஷ்பிரச்சாரங்கள்லாம் உலகத்துல இருக்கு. இதெல்லாம் பிராமணிகர்கள்லாம் ஏத்துக்கொள்ள மாட்டா. அதே மாதிரிதான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் விஷயத்திலையும் இப்படி அவர் ஸ்திரீ விஷயத்துல ஈடுபட்டார் அப்படிங்கறத சொல்றா, அது கிடையாது. அப்போ இன்னொரு கேள்வி வரும், ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலேயே சூதனாய் கழ்வனாகி தூர்த்தரோடி செய்த காலம் மாதரார் கயல் கணன்னும் வளையுள் பட்டழுந்து வேனை அப்படிங்கிற பாசுரம் இருக்கே, இதுக்கு என்ன சமாதானம்னு கேட்டா, இதெல்லாம் ஆழ்வார் உலக வழக்க நம்ம போல பாமராளுக்கு தெரிவிக்கிறார். ஸ்திரீ விஷயத்துல ஈடுபட்டுருவா, பகவத் விஷயத்தை விட்டுட்டு கூட அப்படிங்கிற மாதிரி சத்புத்திய நம்மளுக்கு தெளிவிக்கிறதுக்காக அவா இதை அனுபவிச்சாப்ல பாசுரமா அனுகிரகிக்கிறா. அதனால ஆழ்வார் யசாவத்தா அப்படிதான் இருந்தேர் அப்படின்னு நம்ம எண்ணக்கூடாது. எப்படி நம்மாழ்வார் நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் அப்படின்னு தன்னை நைச்சானுசந்தானமா பேசின்றாரோ அதே போலதான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஆழ்வார்கள் விஷயத்துல எல்லாமே. இதுக்கப்புறம் ஆழ்வாருடைய பாசுர அனுபவங்களை தொடங்குவோம். முதல்ல திருமாலையில, திருமாலைக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, திருமாலை அப்படிங்கிற பிரபந்தத்துக்கே ஒரு பழமொழி உண்டு. திருமாலை தெரியாதவனுக்கு திருமாலை தெரியாது அப்படின்னு. இந்த திருமாலை 45 பாசுரங்களும் தெரியாதவாளுக்கு சிவபதியான பெருமாளை தெரியாதான். ஏன்னா இதுல காண்பிச்சு கொடுத்திருக்கார் அந்த பெருமாளை. திருமாலை தெரியாதவாளுக்கு அந்த பெருமாளை தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி உண்டு. இந்த ஆழ்வார் துளசி தோட்டம் பூந்தோட்டம் இது ரெண்டையும் ரங்கனுக்காகவே நிர்மாணம் பண்ணி அதுல உதிக்கக்கூடிய புஷ்பிக்கக்கூடிய புஷ்பங்கள் துளசி எல்லாத்தையும் ரங்கனுடைய நித்தியபடி திருவாராதனத்துக்கு சமர்ப்பிச்சு கிருதார்த்தரானார். குலசேகர ஆழ்வார் தன்னோட பாசுரத்துல ஆடி பாடி அரங்கவோ என்றழைக்கும் தொண்டர் அடிப்பொடி ஆட நாம் பெரில் அப்படிங்கிற இடத்துல குலசேகர ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார மனசுல வச்சுட்டே இந்த பாசுரத்தை பாடினார் அப்படின்னு ஆச்சாரியாளுடைய நிர்வாகம் இருக்கு. மேல பாசுர அனுபவத்துக்கு போவோம். சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்திலேயா இருக்கட்டும், தன்னுடைய சில்லற ரகசியங்கள் பல கிரந்தங்களா இருக்கட்டும், அதுல பல இடத்துல தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய பாசுரங்களை உதாகரிக்கிறார். ரகசியத்ரய துலக்கத்துல சர்மஸ்லோகாதிகாரத்துல மோக்ஷயிஷ்யாமி அப்படிங்கிற பதத்தை விவரணம் பண்றச்சே, யமபயம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஆழ்வார் பாசுரங்களை உதாகரிக்கிறச்சே, காவலில் புலன வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே அப்படிங்கிற, நாவலிட்டுழிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே அப்படிங்கிற வரிய மேற்கோள் காட்டுறார் முதல் பாசுரத்தில் இருக்கிற வரிய. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகமன்யன்றனாம் ந விஷ்ணவானாம் அப்படிங்கிற விஷ்ணு புராண ஸ்லோகத்தை ஆழ்வார் அப்படியே நம்மளுக்கு தமிழாக்கம் பண்ணித்தரார். யமன் யம பட்டாள், அதாவது யம கைங்கரியர் கைங்கரியவரர்களுக்கு ஆக்ஞம் பண்றானா, நீ யார வேணா போய் தூக்கிண்டு வா, ஆனா இந்த மதுசூதன பிரபன்னர்களா இருக்கக்கூடிய நாராயண சீவன் நாராயணன் பிரபத்தி பண்ணின்ற வாழ்கிட்ட நீ போகாத அப்படிங்கிறார். அதேதான் தொண்டரடிப்பொழி ஆழ்வார் சாதிக்கிறச்சே, நாவலி துழி தருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே. இந்த பாசுரத்துக்கு லகுவான அர்த்தத்தை பார்ப்போம். இந்திரியங்களை நம்ம வசத்துல வச்சுண்டு கலிதன்னை கடக்க பாய்ந்து, முன்ன இந்திரியத்தை வசம் வச்சிக்காதும் போது நேர்ந்த பாபங்களை எல்லாம் கடக்க பாய்ந்து பிராயச்சித்தாதிகள்லாம் பண்ணி பண்ணு பிராயச்சித்தாதிகளை எல்லாம் பண்ணி தாண்டினா போல நமந்தமர் தலைகள் மீதே, யமபட்டார் யமபட்டர்கள் யமகைங்கரியபரர்களுடைய தலையில நாவலி துழிதருகின்றோம், ஜெயத்வஜம் ஒரு கொடிய அவ தலையில எல்லாம் நட்டுண்டு நடக்கிறோமா, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். அதையும் ஆழ்வாரே சாதிக்கிறார். நின் நாமம் உன்னோட திருநாமத்தை அபியாசம் நித்தியபடி ஹரிர் நாமைவ நாமைவ நாமைவ மம ஜீவனம்னு சதா சர்வகாலம் இந்த பகவத் நாம தியானத்திலேயே இருந்தபடியினால இப்ப ஏற்பட்ட ஒரு ஜெயத்வஜத்தை யமகைங்கரிய பரர்கள் தலையில வச்சுண்டு போறார் ஆழ்வார். அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் மூ உலகத்தையும் பிரளய காலத்துல தன்னுடைய திருவயித்துல வைத்து காப்பாத்தினான், சிருஷ்டி தொடக்கத்துல வெளிப்படுத்தினான். இப்படி இருக்கிறதுனாலே இவன் முதல்வன். அப்பேற்பட்ட முதல்வன் எங்க இருக்கான்னு கேட்டா, அரங்கமாநகர்ல பிரணவாகார விமானத்துக்கு கீழே எழுந்தருளி இருக்கானா. இப்படி முதல் பாசுரம். அடுத்த பாசுரம், குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவனை துயிலுமா கண்டு உடலன குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. மேற்கு பக்கத்துல திருமுடிய வைத்து கிழக்கு திக்க நோக்கி திருவடிகளை வெச்சுண்டு பெருமாள் எழுந்தருளி இருக்கார்னு இந்த பாசுரத்துல ஆழ்வார் சாதிக்கிறார். முடியவிருக்கும் துரியோதனனை போன்றோரே கண்ணன் திருமுடி பக்கம் போவார், கீழ்ப்படிந்திருப்பார் திருவடி பக்கம் நிற்பர் என்று ஆள வந்தார் பெருமாளை சேவிக்கிறச்சே, கிழக்கு வாசல்லிருந்து மங்களாசாசனம் பண்ணுவார் அப்படின்னு ஆச்சாரியால் சாதிக்கிறார். அந்த மாதிரி அர்ச்சையில அரங்கன் பக்கம் முடி பக்கத்துல நின்னானும் அருள் செய்வான், திருவடி பக்கம் நின்னாரும் அருள் செய்வான். ரங்கன் தென்திசை இலங்கை நோக்கி, தெற்கு திசையில இலங்கையை நோக்கி தன்னுடைய கடாட்ச வீக்ஷணங்களை அனுகிரகம் பண்றாராம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தொண்டரெடுப்பிடியாழ்வார் ஒரு விதமா சாதிக்கிறார், சுவாமி தேசிகன் ஒரு விதமா சாதிக்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமன் ராவணன் சைன்யங்களையும் ராவணனையும் வதம் பண்ணி ஜெயத்தோட திருப்பி அயோத்திக்கு புஷ்பக விமானத்துல எழுந்தருளறச்ச சீதைய பார்த்து சொல்றார், லங்கா மீக்ஷஸ்வ வைதேகி நிர்மிதான் விஸ்வகர்மனா. சீத லங்கைய ஒரு வாட்டி உன்னுடைய திருக்கண்களால கட்டாட்சியமா விஸ்வகர்மாவால நிர்மாணம் பண்ணப்பட்ட ஒரு ஒரு நகரம் இப்ப பஸ்மமயமா ஆயிருக்கு. உன்னுடைய திருக்கண்களுடைய கட்டாட்ச வீக்ஷணத்தினால திருப்பி இது பொலிவு பெறட்டும் அப்படின்னு திரேதாயுகத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமன் இது பிராட்டிக்கிட்ட சொல்றார். கலியுகத்துல விபீஷணனுக்கு அவனுடைய நகரத்துக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தென்திசை இலங்கை நோக்கி தெற்கு பக்கம் தன்னுடைய கடாட்சணத்தை அனுகிரகம் பண்றாராம். வடதிசை பின்பு காட்டி, எதுக்கு பின்பக்கத்தை வடதிசைக்கு இருக்கிறவாளுக்கு காண்பிக்கணும் அப்படின்னா, வடக்க இருக்கிறவா ரங்கநாதனுடைய பின்பழக பார்த்து தன்னுடைய பக்கத்துல பெருமாள் இழுக்கிறானா, பின்பழக காட்டி பெருமாள் தன்னுடைய பக்கத்துல இழுக்கிறானா, அதனால வடதிசை பின்பு காட்டி. இப்படி ஆச்சரியமா வடதிசைய பின்பு காமிச்சுண்டு தென்திசை இலங்கையை நோக்கிண்டு இருக்கக்கூடிய பெருமாள் கடல் நீர கடவுளந்தை கடலை போல சிரமஹரமான திருமேனியோட ஆதிசேஷன்ல எழுந்தருளி இருக்கானா. சிரமஹரம்னா இப்ப நம்ம சமுத்திரத்தெல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா அதோட அலைகள்லாம் நம்மளுக்கு மன ஆஹ்லாதமா இருக்கும், நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும், ரொம்ப நம்மளுடைய சிரமங்கள்லாம் தீரும், பார்க்கும் போதே அழகா இருக்கும். அந்த மாதிரி பெருமாளுடைய திரு சமுத்திரமும் பெருசு, பெரிய பெருமாளும் பெரிய பெரிய பெரிய பெருமாள். அதனாலதான் கடல் நீர கடவுளந்தை இப்பேற்பட்ட அரவணைத்துயிருமா கண்டு, இப்பேற்பட்ட கடல் நிற வண்ணன் இந்த கடல் போல சமுத்திரம் போல இருக்கக்கூடிய பெருமாள் ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கான். இவனை சேவிச்சுட்டு அப்பேற்பட்ட பெருமாளை சேவிச்சுட்டு எனக்கு உடல் உருகிறது, நீங்கள்லாமும் வரேங்கோ கியூல நிக்கிறேன், பெருமாளை சேவிக்கிறேங்கோ திரும்பி போயிடுறேங்கோ, உங்களுக்கெல்லாம் உலகம் உங்களுக்கெல்லாம் உடல் உருகலையே அப்படின்னு ஆழ்வார் உலகத்தார இங்க ஆச்சாரிய வரணம் பண்றார். உங்களுக்கெல்லாம் உடல் உருகாத இருக்கே, நீங்க ஏதோ ஒரு மருந்து சாப்பிடுறீங்க போல் இருக்கே, அது என்ன மருந்துன்னு எனக்கும் சொல்லுங்கோ அப்படின்னு ஆழ்வாரிவால நோக்கி கேள்வி கேட்கிறார். உடலன குருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. அடுத்து திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து சில அனுபவங்களை பார்ப்போம். விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சுப்பிரபாதம் பண்ணார். அங்க சொல்றச்சே கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம் அப்படின்னு விபவ அவதாரத்தில் இருக்கக்கூடிய ராமனுக்கு சுப்பிரபாதம் பாடினர். தொண்டரடிப்படி ஆழ்வாரம் சுப்பிரபாதம் பாடுறார், ஆனா அர்ச்சா திருமேனியா இருக்கக்கூடிய ரங்கநாதன் விஷயமா. நித்ராஸ்ரீஹி அவலோகிதா பிரபோதனஸ்ரீம் அப்படி அவலோகிதமிச்சாமி தஸ்மாத்தம் உத்திஷ்ட. அதாவது பெருமாள் படுத்தின்றிருந்த கிடந்த அழகை சேவிச்சாராம், அது சேவிச்சது மாத்திரம் இல்லாத எழுந்துக்கிற அழகையும் சேவிக்கணும்ன்றதுக்காக நீ எழுந்துரு அப்படிங்கறதுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறார். அது மட்டும் இல்லாத நீ எழுந்துண்டு என்ன அடியாருக்கு என்ன ஆட்படுத்தணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதுக்கு பிரார்த்திச்சு ரங்கனை எழுப்புறார். அடியாருக்கு என்னை ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு ஆழ்வாரே பிரார்த்திக்கிறார். மேல பெருமாள் தான் சர்வதேவதைகளுக்கும் நாயக்கன் அப்படிங்கறத நிஷ்கர்ஷமா இந்த பாசுரத்துல சாதிக்கிறார். இரவியர் மணி நடன் தேரொடுமிவரோ, இறையவர் பதினொரு விடையருமிவரோ, மருவிய மயிலினன் அருமுகனிவனோ, மறுதரும் வசுக்களும் வந்து வந்தீண்டி, புறவியோடு ஆடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்தீண்டிய வெள்ளம், அறுவரை அணையனின் கோயில் முன்னிவரோ, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. ஏகாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள் தேர்லையும், ஏகாதச ருத்ரர்கள் விஷப வாகனத்திலையும், அறிமுகனான தேவசேனாபதியான சுப்பிரமணியன் மயிலையும், அவனுடைய தேர் குதிரை இத்தனை படைகளும், 49 மருத்கணங்களும், 8 வசுக்களும் உன்னை சேவிக்க உன்னோட கோவிலுக்கு வந்திருக்கா, அவளுக்கெல்லாம் நீ அனுகிரகம் பண்ண வேண்டாமா, சர்வசுவாமியாச்சே நீ, நீ எல்லாருக்கும் சுவாமியாச்சே, அவாவா அவாவாளுடைய சுவாமிய சேவிக்க வந்திருக்கா, நீ உன்னுடைய அடியார்களுக்கு எழுந்து அனுகிரகம் பண்ணணும், அதனால நீ எழுந்து அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே, அதுக்காக நீ அனுகிரகம் பண்ணணும் அவளுக்கு, அதனால நீ எழுந்துக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்த பாசுரம், கடிமலர் கமலங்கள் மலர்ந்தனைவையோ, கதிரவன் கனகடல் முளைத்தனைவனோ, துடியடையார் சுரிகுழல் பிழிந்து தரி, துகிலுடத்தேரினரு சூழ்புணலரங்கா, துடையத்த துளவமும் கூடையும் பொலிந்து, தோன்றிய தோல் தொண்டரடி பொடி என்னும் அடியனை, அழியனென்றருளி உன்னடியார் காட்படுத்தாய் பள்ளியெழுந்தருளாயே. தாமர புஷ்பங்கள்லாம் மலர்ந்தெடுத்து, தாமர புஷ்பம் மலர்றதுக்கு காரணமாக சூரியன் கூட உதிச்செடுத்து, அதை தாண்டி ஸ்திரீகள்லாம் தன்னுடைய குழல்கள் அதை பிழிஞ்சுண்டும், துகில வஸ்திரத்தை பிழிஞ்சுண்டும் தன்னுடைய காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டா, போன கிருஷ்ணாவதாரத்தில் கோபஸ்திரீகள்லாம் யமுனைக்கு தீர்ச்சாமாடுறதுக்கு போகிறதுக்கு முன்னையே கிருஷ்ணன் ஒரு குருந்த மரத்தில் ஏறி அவளுடைய வஸ்திரங்களெல்லாம் அபகரிச்சுண்டு, குருந்திடை கூற பணியாய் அப்படின்னு அவளை பிரார்த்திக்க விட்டு கெஞ்ச விட்டுட்டு, உடனேவும் கொடுக்காத ரசானுபவம் பண்ணியே இப்போ யமுனைக்கு உட வசத்தியான காவேரியில இந்த ஸ்திரீகள்லாம் தீர்த்தமாடி வஸ்திரத்தை உணத்திண்டு அவ காரியத்தை பார்க்க கிளம்பி போயிட்டா, இன்னும் நீ எழுந்து அவளுக்கு இதெல்லாம் பண்ணாத இருக்கியே, ஏன் நீ இன்னும் பள்ளி எழுந்துக்கல அப்படிங்கிற விஷயம் துணிக்கும்படியா இந்த இடத்துல துடியடையார் சுரிகுழல் பிழிந்துதறி துகிலுடுத்தேறினர் சூழ்புணலரங்கா அப்படின்னு சாதிக்கிறார். அதை தாண்டி மட்டும் இல்லாத இன்னொரு விஷயமும், உன்னோட திருமுடிக்கு ஏத்த மாதிரியான துளசி மாலைய தொடுத்துட்டு வந்திருக்கேன், பூக்கூடையில வச்சுண்டு வந்தது யாருன்னு கேட்டா, தொண்டரடிப்பொடி என்னும் அடியனை, தொண்டரடிப்பொடி என்று சொல்லக்கூடியதான அடியேன் வந்திருக்கேன், இவன் நம்ம தாசன் நம்ம பக்தன் அப்படின்னு என்ன நீ அனுகிரகம் பண்ணணும், அனுகிரகம் பண்றது மாத்திரம் இல்லாத என்ன நீ பாகவதாளுக்குடைய கைங்கரியத்துக்கும் ஆட்படுத்தணும், அதுக்கும் அனுகிரகம் வேணும், அதனால நீ எழுந்திருக்கணும் அப்படின்னு, உன்னடியார்க்கு என்னை ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே, அதுக்காக நீ பள்ளி எழுந்துக்கோப்பா ரங்கநாதா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இதுல இருந்து சில அனுபவங்கள்லாம் நம்ம ரெண்டு ஆழ்வாருடைய ரெண்டு பிரபந்தங்கள்ல இருந்தும் பார்த்தோம். உபன்யாசத்துடைய மூணாவது பாகமா விசேஷ அனுபவம்னு முன்னையே பிரதிஜை பண்ணியிருந்தேன், அதுல இருந்து சில விஷயம். சுவாமி தேசிகன் பிரபந்தசாரம் அப்படின்ற கிரந்தத்துல தொண்டரடிப்படி ஒரு ஒரு ஆழ்வாரை பத்தியும், ஆழ்வார்கள் அவதரித்த நாள் ஊர் திங்கள் அடைவு திருநாமங்கள் அவர்தான் செய்த பிரபந்தங்கள்னு இத்தனை விஷயத்த ஒரு பாசுரத்தில் அடக்கி சாதிக்கிறார். அப்படி தொண்டரடிப்படி ஆழ்வாருக்கு சாதிக்கிறச்சே மண்ணுமதழி திருமண்டம் இப்படிதான் வாழ அப்படிங்கிற பாசுரத்துல சொல்றச்சே, தொண்டரடிப்புடியாழ்வாருடைய ரெண்டு பிரபந்தங்களுக்கும் நல் அப்படின்ற ஒரு விசேஷணத்தை சொல்றார். நற்திருமாலை நல் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு இந்த நல் அப்படிங்கிற விசேஷணம் தேசிகன் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இந்த ரெண்டு பிரபந்தங்கள்லயும் பகவத் கைங்கரியத்தையும் பாகவத கைங்கரியத்தையும் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அதனாலதான் இந்த ரெண்டு பிரபந்தங்களுக்கும் நல் பிரபந்தங்கள், அதாவது நல் திருமாலை நற் திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற விசேஷணத்தை சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சிருக்கார். அதே மாதிரி இந்த ஆழ்வாருடைய ஒரு பிரபந்தம், அதாவது திருப்பள்ளி எழுச்சிங்கிறது நித்தியானுசந்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரபந்தம். இந்த ஆழ்வாருடைய ரெண்டு பிரபந்தமே பெரியபெருமாள் ரங்கநாதன் விஷயமான பிரபந்தங்கள் தான். இன்னொன்னு, இந்த ஆழ்வார் விஷயத்துல ஒரு இன்னொரு பழமொழியும் இருக்கு. அரங்கனை பாடும் வாயால் குரங்கனை பாடமாட்டேன்னு ஆழ்வார் சொன்னதாகவும் இப்படி ஒரு பழமொழி துஷ்பிரச்சாரம் ஆயின்னு இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, துஷ்பிரச்சாரமான அர்த்தத்தை சொல்லிடுறேன். அரங்கனை பாடும் வாயால் ரங்கநாதனை பாடிட்டு குரங்கன், குரங்கன்னா மந்திபாயும் மலையப்பனா இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான், திருவேங்கடமுடையான பாடமாட்டேன்னு ஆழ்வார் பிரதிஜை பண்ணதா ஒரு ஒரு பழமொழி துஷ்பிரச்சாரம் ஆயின்னு இருக்கு. அதுக்கு யதாவத்தான அர்த்தம், குரங்கம் அப்படின்னா மான்மழு, அதை வச்சுட்டு இருக்கிறவன் குரங்கன் சிவன். ரங்கனை பாடிட்டு மத்த தேவதாந்தரமா இருக்கக்கூடிய சிவனையும் இத்தியாதி தேவதைகளை பாடமாட்டேன்றதுதான் இதோட யதாவத்தான அர்த்தம். இப்படி ரங்கன் மேலேயே அபரிமிதமான பக்தி கொண்டிருந்த ஆழ்வார் இந்த தொண்டரடிப்புடி ஆழ்வார். அடியனுக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்த தொண்டரடிப்புடி ஆழ்வார் சரித்திரத்தையும் பாசுர அனுபவங்களையும் விஞ்ஞாபிச்சேன். தவறு இருந்த அடியனை திருத்தி பணிகொள்ள பிரார்த்திக்கிறேன். சிவதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹா. நிஷத்யா வித்யானாம் நிகில குமதி வியால கருடஹ சபா சௌபாக்யானாம் சரச கவிதா பத்ம சவிதா பிரமாணம் பாஷ்யஸ்ய பிரபதன கலா ஜன்ம ஜலதிஹி கரோது க்ஷேமன் கவி கதக கண்டீரவ குருஹு. Thank you.